கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அளிக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திர நாமாவளியை வாரந்தோறும் அனுபவிச்சின்றிருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நாம் அனுபவிக்க வேண்டிய திருநாமம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 17வது திருநாமம், ஹிரண்மயி அப்படிங்கிற திருநாமம். இதுவரைக்கும் நாம் பார்த்துண்டு வந்துருக்கோம், ஸ்ரீ மகாலட்சுமி நாராயணனை விட்டு பிரியறதே இல்லை. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அமுதில் பிறந்த பெண்ணமுதா இருக்கக்கூடிய பிராட்டி மிகவும் இனியவள் சுதா அப்படிங்கறதுனால எம்பெருமான் அவளை விட்டு பிரியறதே இல்லை. அதே போல எம்பெருமானுடைய திருவடியே தனக்கு தனமாக வச்சிருக்கக்கூடிய பிராட்டியான தன்யா அவரை விட்டு பிரிய இஷ்டப்படுறதே இல்லை. இப்படி தனக்கு தனமாக ஐஸ்வர்யமாக எம்பெருமானையே கொண்டிருக்கக்கூடியவள் பிராட்டி. பொதுவா பெண்கள் எல்லாம் புகுந்த வீட்டுல ஐஸ்வர்யம் உடையவர்களாக இருப்பார்கள் சில பேர், பிறந்த வீட்டுல ஐஸ்வர்யம் உடையவர்களாக இருப்பார்கள் சில பேர், ரொம்ப சில பேருக்கு தான் ரெண்டு இடத்திலையும் ஐஸ்வர்யம் ரொம்ப சமிருத்தியாக இருக்கும். அவள்லாம் எப்படின்னா லக்ஷ்மி கட்டாட்சம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா லக்ஷ்மி தேவி பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி மிகவும் ஐஸ்வர்யம் உடையவளான தேவியாக இருக்கா, ஐஸ்வர்யத்துக்கே இருப்பிடமாக இருக்கா. அவள் எம்பெருமானை தனமாக கொண்டதுனால தன்யாவாக இருக்கா புகுந்த வீட்டுல. பிறந்த வீட்டுல அவள் தோன்றும் பொழுதே ஸ்வர்ணமயமாதான் தோன்றினாளாம், அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் உடையவளாகத்தான் தோன்றினாளாம். ஸ்வர்ணமயமான இவளுக்கு ஹிரண்மயி அப்படிங்கிற திருநாமம் உண்டு, பொன்னிறமாகவே இருப்பாளாம். இப்படி பொன்னிறமா இருக்கக்கூடிய பிராட்டி எப்பேற்பட்ட எம்பெருமான திருமணம் புரிஞ்சாள் அப்படின்னு பார்க்கணும். எம்பெருமானுடைய நிறம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வியா, ஏன்னா பல இடங்கள்ல பல நிறத்துல எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். அதனால எந்த வர்ணம் எம்பெருமான் அப்படிங்கிறது திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு சமயத்துல சந்தேகமா இருந்துதான். திருவிந்தலூர் அப்படிங்கிற ஊருக்கு போய் பரிமள ரங்கநாதனை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த கேள்வி வந்துதான். கேள்வி வந்தவுடனே எம்பெருமானே பார்த்து கேட்கிறார், முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னும் கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தலூரீரே அப்படிங்கிறார் எம்பெருமானே. முன்னை வண்ணம் பாலின் வண்ணம், முன்னாடி உன்னுடைய வர்ணமானது பால் போல வெள்ளையா இருந்தது, அப்புறம் பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம், அப்புறம் கொண்டல் போல மேகம் போல இருந்தது, பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம், பொன்னிறமா சில சமயத்துல இருக்குங்கிறா மணிய போல இருக்குங்கிறா சுத்த ஸ்பட்டிகமா, இப்படி இருக்கும் பொழுது இன்ன வண்ணம் என்று காட்டீர், உன்னுடைய வர்ணம் தான் என்ன நீயே காட்டி கொடு இந்தலூரில் உடைய எம்பெருமானே அப்படின்னு அற்புதமா கேட்டார் ஆழ்வார். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா எம்பெருமான் பல வர்ணங்கள்ல சேவை சாதிக்கிறார். ஒரு ஒரு யுகத்துக்கு ஒரு ஒரு வர்ணம் சொல்லி இருக்கு புராணங்கள்ல. கிருத்த யுகத்துல எம்பெருமான் வெள்ளையா வந்தாராம், திரேதா யுகத்துல செக்கச்சவேல்னு வந்தாராம், துவாபர யுகத்துல பசுமை நிறத்துல வந்தாராம், கலியுகத்துல கருப்பா வந்தாராம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, எப்படி யாரு வழிபடணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு வசதியா தன்னை காண்பிச்சிக்கணும்னு எம்பெருமான் நினைப்பார். கிருதயுகத்துல சத்வகுணம் தலை தூக்கி இருந்துதான், அதனுடைய பிரதிநிதியாக வெள்ளை நிறமாக எம்பெருமான் தோன்றி சேவை சாதிச்சார் கிருதயுகத்தில். திரேதாயுகத்துல யாகங்கள் பண்றது ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால அந்த வேள்வி தீனுடைய நிறமான செம்மை நிறத்தோட வந்தாராம் திரேதாயுகத்துல. துவாபர யுகத்துல ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் கலந்து இருந்துதான், அந்த கலவையின் பிரதிநிதியாக பச்சை நிறமாக வந்தார். இப்படி ஒரு ஒரு யுகத்துல ஒரு ஒரு மாதிரி அவாவாளுக்கு ஏத்தா மாதிரி எம்பெருமான் வந்துருந்தார். கலியுகம் வந்தது. கலியுகத்துல பார்த்தா என்ன பண்ணினாலும் ஜனங்கள் தன் வழிக்கு வருது கஷ்டம் அப்படின்னு எம்பெருமான் உணர்ந்துட்டாராம். அதனால மேல வர்ணம் பூசிண்டு வர வேண்டாம், சொந்த வர்ணத்திலேயே வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய சொந்த வர்ணமான தன்னுடைய திருமேனியினுடைய ஒரிஜினல் கலரான கருமை நிறத்துல முகில் வண்ணத்துல வந்தாராம் எம்பெருமான் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. அதனால ஆழ்வார் கேட்ட கேள்விக்கு என்ன பதில், உன்னுடைய வர்ணம் தான் என்ன எம்பெருமானே அப்படின்னு கேட்டாரே, அவருடைய வர்ணமானது முகில் வர்ணம், முகில் வண்ணம் அப்படின்னு அவருக்கு திருநாமம். கருத்த மேகம் போன்ற நிறத்தை உடையவன் எம்பெருமான். இந்த பதில எம்பெருமான் ஆழ்வாருக்கு சொல்லியிருக்கார். சொன்னத்த ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல பாடுறார். ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூவுருவம் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம்மடிகள் உருவந்தானே. ஆழ்வார் நிர்ணயிச்சு சொல்றார் இந்த இடத்துல, ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி. ஒரு சமயத்துல பொன்னிறமா இருந்தது, ஒரு சமயத்துல செந்தி உருவமா இருந்தது. ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற, ஒரு சமயத்துல கடல் போன்ற இருந்தது. எம்பெருமானே உன்னுடைய உண்மையான நிறம் என்ன அப்படின்னு எனக்கு காண்பிச்சு கொடுத்துட்டியே. முகிலுருவம் எம்மடிகள் உருவம் தானே, என்னுடைய எம்பெருமானுடைய அற்புதமான வர்ணமானது முகில் உருவம், முகிலுடைய வர்ணம் அப்படின்னு ஆழ்வார் நிர்ணயிச்சு காட்டுறார் இந்த இடத்துல. இப்படி ஆழ்வாரெல்லாம் அற்புதமா சொன்னார். ஆனா வேதம் என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கணும். சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது எம்பெருமான் சூரியனுடைய ஒளிவட்டத்துல வீற்றிருக்கானா. சூரியனுடைய ஒளிவட்டத்துல வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நிறமானது ஸ்வர்ணமயமா இருக்கு, ஹிரண்ய கேசத்தோட இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. அதாவது பொன்னிறமான தலைமையோட பொன்னிறமான திருமேனியோட ஸ்வர்ண காந்தியோட இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. இது மட்டும் இல்ல, கூர்ம புராணம் ஒரு பிரசித்தமான ஸ்லோகத்துல சொல்றது எம்பெருமான் ஸ்வர்ணமயமானவன் அப்படிங்கிற விஷயத்த. இந்த ஸ்லோகத்தை சந்தியாவந்தனத்துல தினம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஹிரண்மய வபுஹு அப்படிங்கிற வார்த்தை வருது. தேய சதா எப்பொழுதும் தியானம் பண்ண வேண்டியது யார, சவித்ரு மண்டல மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய நாராயணன், அதாவது சூரியனுடைய ஒளிக்கிரணங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய நாராயணனை தியானம் பண்ண வேண்டியது. அவர் எப்படி இருக்கார், கேயூரவானா இருக்கார், மகர குண்டலவானா இருக்கார், கிரீட்டியாக இருக்கார், ஹாரியாக இருக்கார். கேயூரம் மகர குண்டலம் கிரீட்டம் ஹாரம் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய எம்பெருமானை தியானம் பண்ண வேண்டியது. அந்த எம்பெருமானுடைய நிறம் எப்படி இருக்கா, ஹிரண்மய வபுஹு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தொன்மையான உபனிஷத்திலையும் கூர்ம புராணத்திலையும் அவனுடைய நிறமானது பொன்னிறம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா முகில் வண்ணன் தான் எம்பெருமான் அப்படின்னு சுப்பிரசித்தமாக இருக்கு. இதை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தா அற்புதமா நம்மளுக்கு பேயாழ்வார் வழிவகுத்து காட்டுறார். அவர் என்ன சொல்றார், பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்வன் அப்படின்னு விட்டார். எம்பெருமானுடைய வர்ணமானது முகில் வண்ணம் தான், அவர் கருத்த நீலமான மேகம் போன்றுதான் இருக்கார். ஆனா அந்த மேகத்துக்குள்ள ஒரு மின்னல் இருக்கு, மின்னே போல் தோன்றி அந்த மின்னல் தான் பிராட்டி. அவருடைய ஹிருதய கமலத்துல பிராட்டி எப்பொழுதும் இருக்கா. பிராட்டியினுடைய நிறமானது ஸ்வர்ணமயம், ஹிரண்மயம். அந்த ஸ்வர்ண காந்தியானது இந்த கருநீலமான திருமேனியில பட்டு அது மயில் கழுத்து வர்ணம் போல மாறி அற்புதமா ஹிரண்மயனா தோன்றானாம் எம்பெருமான். அதனால எம்பெருமான் ஹிரண்மய வபுவா ஆனத்துக்கு காரணம் ஹிரண்மையான பிராட்டி அவனுடைய திருமார்பில இருக்கக்கூடியதுதான். அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்வர்ணமயமான ஹிரண்மயமான பிராட்டியினுடைய திருநாமத்துக்கு இந்த நிருக்தி ஸ்லோகமானதை அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசகன் அருளி செய்திருக்கிறார். ஹிரண்மயோயோ ரவிமண்டலேஞ்சி தஸ்ய பிரியா யத் தைதா ரமேயம் ஹிரண்மயீம் தாம் கதயந்தி தஸ்மாத் ஹிரண்ய வ்ரஜிர் பதோன்யஸ்ய நாம்னஹா அப்படிங்கிறார். ஹிரண்மயி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியோட ஜபிச்சா ஹிரண்மயமா நம்மளுடைய கோஷமானது ஆகும் அப்படின்னு பலஸ்ருதி வேற சொல்றார். ஏன்னா பிராட்டிய உபாசிச்சா ஹிரண்ய வர்ஷையாகும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. தங்கமா பொழியும் ஹிரண்மையான பிராட்டியை தியானம் பண்ணினோமானார். சுவாமி தேசிகனை ஒரு பிராமணர் வந்து நாடினார் தன்னுடைய திருமணத்துக்கு தனம் வேணும் அப்படிங்கறதுக்காக. ஹிரண்மையான இந்த பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்ரீஸ்துதியை பாடினார் சுவாமி தேசிகன். எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி துவதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்மதே சம்பதோகாஹா அப்படின்னு ரொம்ப அற்புதமா ஹிரண்ய வர்ஷமாச்சா அந்த இடத்துல தங்கமா பொழிஞ்சுதான். அப்பேற்பட்ட அனுகிரகத்தை பிராட்டி பண்ணக்கூடியவள் ஹிரண்மயி. இந்த ஹிரண்மையான பிராட்டியை குறிச்சி முத்துசுவாமி தீட்சிதர் அற்புதமா ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் அப்படின்னு ஒரு பாட்டு அமைச்சிருக்கார். அவரும் சுவாமி தேசிகனை பின்பற்றி இந்த பாட்டை அமைச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சமயத்துல அவருடைய தர்ம பத்தினிக்கு தனமானது தேவைப்பட்டுதான். அதனால இந்த ஹிரண்மையான லக்ஷ்மியை குறிச்சி இந்த பாட்டை லலிதா ராகத்தில் அவர் பாடின உடனே அவருக்கு ஹிரண்யமான தனம் வந்து சேர்ந்துதான். அவருடைய மனைவிக்கு தேவையான தனம் வந்து சேர்ந்துதான். அதனால அற்புதமான இந்த ஹிரண்மையை தியானிச்சு நல்ல தனத்தை சம்பாதிச்சு அந்த தனத்தை நல் வழியில உபயோகப்படுத்தக்கூடிய சத்புத்தியும் பிராட்டி கொடுப்பாள் அப்படிங்கறதுனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். ஹிரண்மையை நமஹா.